கோபால விம்சதி. கண்ணனை பற்றிய 21 ஸ்லோகங்களை கொண்டது இந்த ஸ்தோத்திரம். இதன் முதல் ஸ்லோகம் யாதவாபிதய காவியத்தின் மங்கள ஸ்லோகமாய் அமைந்துள்ளது. தம்மை யசோதையாக பாவித்து அவதாரம் தொடங்கி குழலூதியது வரையிலான கண்ணனுடைய சரித்திரங்களை அனுபவித்தார் பெரியாழ்வார். அதனால் அவரை போகத்தில் விழுவாத புதுவையர்கோன் என்றார்கள். ஆனால் பெரியாழ்வார் திருமொழியில் விருந்தாவனத்தை விட்டு சென்ற பிறகு கண்ணன் செய்த பல செயல்களும் மற்ற அவதார செயல்களும் கூறப்பட்டுள்ளன. கோபால விம்சதியில் கண்ணனுடைய சரித்திரம் மட்டுமே சொல்லப்படுகிறது. அவதாரம், பூதனா சம்ஹாரம், வெண்ணை காடிய கூத்து, வெண்ணெய் களவு, உரலில் கட்டுண்டது, மருதம் சாய்த்தது, குழல் ஊதியது, புறவை கோத்தது, ஆயர் சிறுமியர்கள் மனதில் காதலை விளைவித்தது, தாலி வைத்த கடல் வண்ணன் வேடம், கோபியர் பூந்துகில் வாரி ஒழித்தது போன்றவை மிகவும் எளிய சொற்களாலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் திவ்ய வேணுகான லோலனான கண்ணனை கண்முன்னே காண்பர் என்கிறார். கிருஷ்ண அனுபவம் தவிர இதற்கு வேறொரு பலன் இல்லை என்பது கருத்து.